குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் செந்திருக்கு. கொக்கர கொக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் செந்திருக்கு. அக்கறை அக்கறை அக்கறையில் நிக்கிற நிக்கிற பூவெடுத்து வெக்கிது வெக்கிது கொண்டையிலே கூடுற வேளையிலே அடிக்கடி கொக்கர கொக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டிய சோடியும் சேர்ந்திருக்கு. ஒட்டி உறவாடுது போதையும் உச்சி வர ஏறுது. மெல்ல மெல்ல கூடுது பூஜலில் உள்ளம் விளையாடுது. எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியில் தாளாட்டு. எண்ணம் பிறக்குதடி உன்னை எடுத்து இந்த மடியில் தாளாட்டு. தொட்டது பட்டது துள்ளி துள்ளி நாட்டியமாடுதையா. தென்னையில் தொங்குற செவ்விளனே தென்றல தேடுதடி. கண்ணஞ்சிவக்க கிள்ளி எடுக்க இன்னும் இருக்க என்னத்த சொல்ல. கொக்கர கொக்கக்கோ கொக்கர கொக்கக்கோ ஏ கொக்கர கொக்கக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு. அக்கறை அக்கறை அக்கறையில் நிக்கிற நிக்கிற பூவெடுத்து வெக்கிது வெக்கிது கொண்டையிலே கூடுற வேளையிலே அடிக்கடி கொக்கர கொக்கக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு. ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு. அக்கறை அக்கறை அக்கறையில் நிக்கிற நிக்கிற பூவெடுத்து வக்கிது வக்கிது கொண்டையிலே கூடுற வேளையிலே அடிக்கடி கொக்கர கொக்கக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு. கொக்கர கொக்கக்கோ குபுர சேவலுக்கு ஒரு சக்கர கட்டியா சோடியும் சேர்ந்திருக்கு.